வணக்கம் ஐயா, நான் கோவை பேசுகிறேன் ஐயா. என்னால் இப்போ அதிகமாக ஈடுபாடு பண்ண முடில, கொஞ்சம்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. எல்லாம் கொஞ்சம்லாம் முன்ன பொண்ணு இருக்குது, எல்லாம் எல்லாம் ஒன்றா கொஞ்சம் சமாளிச்சுட்டு வரேன் நான். ஐயா, நான் ஏற்க முன்னாடி பதிவு போட்டிருந்தேன். எனக்கு வந்து அப்படியே நேராக வயல் உழவு ஓட்டி தண்ணி நிறுத்தி நெல் விதைக்கிற மாதிரி சின்னசாமி தோட்டத்தில் காமிச்சிருந்தீங்க, பூங்கார் நெல். இப்போ எங்கள் தோட்டத்தை மட்டும் பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் அது கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க ஐயா. அது தண்ணி இருக்கிறவங்க அதை ரொம்ப பயன்படுத்திடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாற்று விட்டு 60 நாள் கழிச்சு அந்த நாற்றை பிடுங்கி எடுத்துக்கு, தண்ணி கம்மியாக இருக்கும்போது அது மாதிரி பண்ணுவாங்க, தண்ணி அதிகமாக இருக்கீங்க ஒருத்தர் பண்ணுவாங்க. எனக்கு இது கொஞ்சம் செலவு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இது நாற்றை விட்டு நாற்றை பிடுங்கி நடுறதுக்கு ஏகப்பட்ட கூலி கொடுக்க வேண்டியது, இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் போல தெரிகிறது. இது எப்படி நாற்று அந்த நெல்லை விதைக்கிறது, விதைக்கும் போது எப்படி விதைக்கிறது? ஏன்னா பரவலாக வருவோம், இப்போ எல்லாம் மிஷினில் தான் வச்சுருக்கிறதுனால அது எப்படி விழுந்தாலும் மிஷினை அறுத்துரும். கையில் அறுக்கிறவங்க தான் வந்து பிடிச்சி அறுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கூடு தூடு சின்ன சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுதாங்க ஐயா, இந்த விளக்கம் கொஞ்சம் கொடுங்க ஐயா மறக்காமல். அதேமாதிரி இந்த கொள்ளக்கார் அந்த நிலை பற்றி சொல்லுங்கள் ஐயா, அது போடலான் இருக்கிறோம். அப்புறம் யானைக்கவுனியும் கருப்பு கவுனியும் ஒன்றால் வெவ்வேறு நெல்லாங்களா, அந்த விளக்கம் தான் கொடுங்க ஐயா. நன்றி.